சொந்தவனம் செங்கல் தரும் உச்சி முதல் பாதம் வரை முத்தம் எனும் தேன் சிந்து நந்தவனம் இவன் எனது சொந்தவனம் செங்கல் தரும் நந்தவனம் இவள் எனது சொந்தவனம் தென்றல் தரும் உச்சி முதல் பாதம் வரை முத்தம் எனும் தேன் சிந்து நந்தவனம் இவள் எனது சொந்தவனம் தென்றல் தரும் எந்த நாளும் நான் உன்னை அணைக்கவே துடிக்கிறேன் நானும் கூட ஏக்கம் கொண்டு வாடுகின்றேன் உன்னை தேடி நான் வந்து அணைக்கவே தவிக்கிறேன் மேலாடை மேகந்தானே வேறாடை வேண்டுமா பாலாடை தேகம் எங்கும் நீராட வேண்டுமே முத்தம் ஒன்று மட்டுமே திலகம் வந்து ஒட்டுமே நந்தவனம் இவள் எனது சொந்தவனம் தென்றல் தரும் நந்தவனம் இவன் எனது சொந்தவனம் தென்றல் தரும் உச்சி முதல் பாதம் வரை முத்தம் எனும் தேன் சிந்து நந்தவனம் இவன் எனது சொந்தவனம் தென்றல் தரும் சொந்தவனம் தென்றல் தரும் நந்தவனம் இவள் எனது சொந்தவனம் தென்றல் தரும் உச்சி முதல் பாதம் வரை முத்தம் எனும் தேன் சிந்து நந்தவனம் இவள் எனது சொந்தவனம் தென்றல் தரும் நந்தவனம் இவன் எனது சொந்தவனம் தென்றல் தரும் ஆ